அலையலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பதின் சொல்லு கண்ணம்மா. மானை தாங்கும் மரங்கள் எல்லாம் அந்த ரகசியம் சொல்லும் செல்ல கண்ணம்மா. அன்பின் நிழல் வீசுதே இன்பம் விளையாடுதே பாறைக்குள்ளும் பாசம் நிழையோடுதே வெயில் வரம் தூறுதே காடே நிறம் மாறுதே மேடை இன்றி உண்மை அரங்கேறுதே சொர்க்கம் இதுதானம்மா மேலே கிடையாதம்மா சொற்கள் கொண்டு சொன்னாலும் புரியாதம்மா. சில சிலுவென்று பூங்காற்று மூங்கில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலையலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. முட்கள் கிழித்தாலுமே முத்தம் அது ஆகுமே சோகம் கூட இங்கே சுகமாகுமே வேர்கள் கதை கூறுமே காலம் இலை பாருமே தெய்வம் கூட இங்கே பசியாருமே இது நாம் தானடி மாறிப்போனோமடி மீண்டும் பின்னே போக வழி சொல்லடி. சில சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலையலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பதின் சொல்லு கண்ணம்மா. See you soon.